ശ്രീശൈഷ്ടാഭിജനാംപുരാസ്തികചിനം ശ്രീകൃഷ്ണദാതാത്മജം ശ്രീശൈലാന്വയദേവനാഥരുതിയഃ പ്രാക്താഗമാന്തദ്വയം പാതാബ്ജേ മധുവ്രതസ്യ നൃസിംഹദാതയ ഗുരോർന്യസ്താത്മരക്ഷാവരം വിദ്വദ്ബൃന്ദചകോരചന്ദ്രമഹം രാമാചാര്യം ശ്രയേ ശ്രീദേവനാഥദാതാര്യാല്ലബ്ധവേദാന്തസംഭതം ശ്രീശൈലകൃഷ്ണദാതാര്യസൂണും രാമാനുജം ഭജേ ശ്രീമതേ ശരഗോപരാമാനുജദാതാര്യ മഹാദേവികായ നമഃ രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം വാഴിയരുളാളർ വാഴിയണിയത്തിയിരി വാഴിയതിരാസൻ വാസകത്തോർ വാഴി ശരണാഗതി എന്നും സാർവുടൻ മറ്റൊന്നൈ അരണാകൊള്ളാകന്ത് നെയ്യും മണം മുൻ ഗുണങ്ങളെ ഉണ്ണി എന്നായിരുന്ന് എം ഐയൻ രാമാനുജം എന്നഴയ്ക്കും അറുവിനയേൻ കയ്യും തൊഴും കൺകരുതിടും കാണക്കടൽ പുടൈ സോഴ് വയ്യമിതനിൽ ഉൺവന്മൈ എൻ പാത് എൻ വളർന്നതുവേ ശ്രീമതേ ഗോപാലദേശിക മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ രഘുവീര മഹാദേശികായ നമഃ தேசிகனை வாசிப்போம் என்கிற இந்த தொடர் உபன்யாச தலைப்பிலே தொடர்ந்து இன்றைய தினம் சுவாமி தேசிகனினுடைய வைபவத்தை மூன்றாவது உபன்யாசமாக விஞ்ஞாபிக்க பிரார்த்தமாகிறது. கடைசியாக சுவாமி ஸ்ரீ தேசிகன் வித்யாரண்யரனுடைய பிரார்த்தனைக்கு உத்தரமாக வைராகிய பஞ்சகம் என்கிற பெயரிலே ஐந்து வைராகிய பிரதர்ஷிதமான ஸ்லோகங்களை அருளி செய்தார் என்பது வரையில் பார்த்தோம். அதன் பிறகு சுவாமியுடைய விவாதார காலத்திலே ஏற்பட்ட வைபவத்தை பார்ப்போமேயானால், இந்த வைராகிய பஞ்சகத்தை சுவாமி அருளி செய்தாரே, அந்த வைராகியத்தை கண்டு பொறுக்க மாட்டாத சில பொறாமை எண்ணம் கொண்டவர்கள் சுவாமியினுடைய வைராகியத்தை சோதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு பிரம்மச்சாரி ஒருவனை ஏவி சுவாமியினிடத்திலே சென்று தன்னுடைய விவாகத்திற்கு தனம் வேண்டும் என்று பிரார்த்திக்க சொன்னார்கள். சுவாமியும் உஞ்சவிருத்தி பண்ணி எம்பெருமான் திருவாராதனம் நடத்தி வந்தவராகபடியினாலே அந்த பிரம்மச்சாரியனுடைய விவாகத்திற்கு தன உதவியை பண்ண முடியவில்லை சுவாமியாலே. அதையாலே சுவாமி என்ன செய்தார் என்று பார்ப்போம் என்று இந்த அசூயாலத்தில் எல்லாம் மறைந்து நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சுவாமியும் அதீதமான சிறந்தையோட மகாலட்சுமியான ஸ்ரீ பெருந்தேவி தாயாரை திருவடி தொழுது அவள் விஷயமாக ஸ்ரீஸ்துதி அனுசந்தானம் பண்ணினார். ஸ்ரீஸ்துதி அனுசந்தானம் பண்ணி அந்த பிரம்மச்சாரிக்கு வேண்டிய தன உதவியை தாயார் அனுகிரகிக்க வேண்டுமாறு பிரார்த்தித்தார் சுவாமி. சுவாமியினுடைய மகிமையாலும் ஸ்ரீஸ்துதியினுடைய பிரபாவத்தாலும் ஸ்வர்ணமழை அங்கே வர்ஷித்தது. அந்த பிரம்மச்சாரியும் வருஷத்த ஸ்வர்ணமழையை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டவனாய் சுவாமியினுடைய யோகியதையிலும் கல்யாண குணங்களிலும் மகிமையிலும் விஸ்மயப்பட்டு செய்வதறியாத திகைத்து நின்று கொண்டிருந்தான். தூரத்திலே இருந்து இந்த பிரம்மச்சாரியை ஏவிவிட்ட அந்த அசூயாளுக்களும் இந்த அதிசயத்தை பார்த்து வெட்கி தலை குனிந்தார்கள். பிறகு இந்த ஸ்வர்ணமாரியானது பொழிந்த பிறகு சுவாமி தேசிகன் அந்த பிரம்மச்சாரியை நோக்கி இவற்றையெல்லாம் எடுத்து போகவும் என்று கூறினார். ஆனால் அந்த பிரம்மச்சாரியோ தன்னுடைய விவாகத்திற்கு எவ்வளவு தனம் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு சுவாமி இதுவே அடியேனுக்கு போறோம் என்று விஞ்ஞாபித்தான். அந்த அசூயாளுக்கள் மறைந்து நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சுவாமியோ நம்ம வைராகிய நிதியான பண்டிகையினாலே அந்த அசூயாளுக்களையே அழைத்து உங்களுக்கு வேண்டுமானால் இந்த தனத்தை எல்லாம் பூரணமாக எடுத்துக்கொண்டு போங்கள் என்று அனுகிரகித்தார். அவர்களும் இப்படிப்பட்ட சுவாமிக்கு நாம் தீங்கிணைத்தோமே என்று எண்ணி வெட்கி தலை குனிந்து சுவாமியின் திருவடிகளிலே அபராத க்ஷமாபணம் பண்ணி கொண்டு போனார்கள். இப்படியாக சுவாமியினுடைய பிரபாவம் நாளுக்கு நாள் பிரகாசனமாகிக் கொண்டே வந்தது. இதை கண்டு பல சத்துக்கள் சந்தோஷித்தார்கள். சில அசத்துக்கள் பராமை கொள்ளவும் தான் செய்தார்கள். ஸ்ரீரங்கத்திலே ஒரு நாள் குத்ருஷ்டி மதத்தைச் சேர்ந்த வித்வான்கள் பலர் கூட்டம் கூட்டமாக நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் வந்து, இப்போது உங்களுடைய ராமானுஜ சித்தாந்தத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி உள்ளவர்கள் எங்களை வாதத்தில் வென்று எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் சமாதானம் சொல்ல வேண்டும். அப்படி சமாதானம் சொல்லி எங்களை வாதத்தில் வெல்ல வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய சித்தாந்தத்தில் சேர்ந்து விட வேண்டும். உங்களுடைய அதிவைஷ்ணவ சம்பிரதாயத்திலிருந்து, ராமானுஜ சித்தாந்தத்திலிருந்து, கிருஷ்ணாத்வைத கோட்பாடுகளில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தம் பண்ணினார்கள். எவ்வளவோ சொல்லி தந்தார்கள். அன்றைய காலத்தில் ஸ்ரீரங்கத்திலே நம்முடைய சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஆச்சாரிய பூஜர்களாக சுதர்சகாசிகாச்சாரியர் என்கிற சுதர்சன சூழ்ச்சிப்பட்டர், நமக்கு ஆரோக்கியமான நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் பகுதி செய்த பெரியவாச்சான் பிள்ளை, கேளோகாச்சாரியர் முதலானோர் எழுந்துள்ளிருந்தார்கள். அவர்கள் பொழுது மிகவும் புத்தகத்தை எழுந்துள்ளிருந்தார்கள். பெரியவாச்சான் பிள்ளை, பிள்ளைவாச்சாரியர் முதலியோர் சுதப்பிரகாசிகாச்சாரியர் சுதப்பட்டை நிர்பந்தப்பட்டு இப்பொழுது நாம் என்ன செய்வது, நம்முடைய சித்தாந்தத்திற்கு இப்படி ஒரு சொத்தை வந்துவிட்டது என்று செய்வதையாவது சுதப்பிரகாசிகாச்சாரியரும் ராமானுஜ சித்தாந்தத்திற்குபடி உடையவர் திருவுள்ள அறிந்து நம்முடைய ரணாதூர் அம்மாள் அன்றே தேசிகனை அனுமதித்தார். அந்த ரணாதூர் அம்மாளுடைய அனுபவத்தாலே சுவாமி தேசிகனும் மிகவும் அபிபிரமான ஞானத்தோடே பெருமாள் கோவிலே சித்தாந்த பிரவசனம் பண்ணி கொண்டு ஆச்சாரிய புருஷராக எழுந்து கொண்டிருக்கிறார். அவரை கொண்டே நாம் பெருமான்களை எல்லாம் பண்ணி நம்முடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று சுதப்பிரகாசிகாச்சாரியர் தொழில் செய்தார். அப்பொழுது நம்முடைய தேசிகன் காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாள் சென்றிலே தீபாஷ காலக்ஷேவாதிகளெல்லாம் சாதித்துக் கொண்டு எம்பெருமானார் தரிசனத்தை பலவிதமான பிரமாணங்களாலே ஸ்தாபித்துக் கொண்டிருந்தார். பிறகு இந்த பெரியோர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஓலைச்சுவடியில் பெரிய பெருமாளினுடைய சேனாதிபதியாழ்வானாகிற விஸ்வக்சேனரின் சாசனம் என்கிற பெயரிலே ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதஸ்ய விஸ்வக்சேனஸ்ய சாசனம் தத் பக்த பக்த பக்தானாம் திரோபூஷணதாங்கதம் என எழுதி சுவாமி தேசிகனுக்கு அதை ஒரு திருமுகப்பட்டயமாக அனுப்பினார்கள். அந்த வாசகத்திற்கு என்ன அர்த்தம் என்றால், திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாளினுடைய சேனாபதி ஆழ்வானாகிற விஸ்வக்சேனரனுடைய கடிதம் இது. இதை காணும் அவரினுடைய பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு பக்தர்களாக இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் இதை திறமேற்கொண்டு ஸ்ரீரங்கத்திற்கு வந்து எழுந்தருள வேண்டும் என்று அர்த்தம் படும்படியாக அந்த ஸ்லோகத்திலே எழுந்தருளப்பட்டிருந்தது. சுவாமியும் அந்த திருமுக பட்டயத்தை அதீதமான சிரத்தையோடே வாங்கி தம்முடைய திருக்கண்களில் ஒற்றிக்கொண்டு திருமுடியில் தரித்துக் கொண்டு அந்த ஓலைச்சுவடியை கடாட்சிக்கிறார். கடாட்சித்து பார்த்த பொழுது ஸ்ரீரங்கநாதனுடைய சேனாபதி ஆழ்வான் நியமனமாக சுவாமி உடனே திருவரங்கத்திற்கு எழுந்துள்ள வேண்டியது என்று எழுதப்பட்டிருந்ததைக் கண்டு மிகவும் போர உகந்தருளினார் சுவாமி. பெரிய பெருமாளினுடைய சேனாபதி ஆழ்வான் நியமனத்தை திருசா வகித்து பெரிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருந்தேவி தாயாரை முன்னிட்டுக் கொண்டு பேரரச பெருமாள் நியமனத்தையும் பெற்றுக்கொண்டு ஸ்ரீரங்கம் நோக்கி புறப்பட்டருளினார் நம்முடைய தேசிகன். தென்னாடும் வடநாடும் தோழமென்ற திருவரங்கத்தை அடைந்து திருக்காவிரியிலே தீர்த்தமாடி தம்முடைய விசித்தமான நித்தியானுஷ்டானங்களையெல்லாம் முடித்துக் கொண்டு உத்தமர் கோயில் என்று பிரசித்தமான திருக்கரம்பனூரிலே புருஷோத்தம பெருமாளை திருவடி தொழுது பெரிய கோயிலை அடைந்து ஆறாத அருளமுதம் கவிழ்ந்த கோயில், அம்பிகத்தோன் அயோத்தி மன்னருக்கு அளித்த கோயில் என்று தொடங்குகிற எட்டு வரி பாடல்களாலே பெரிய கோவிலை மங்களாசாசனம் செய்து பெரிய கோவிலின் ஏற்றத்தை அந்த பாசுரத்தின் மூலமாக அனுசந்தித்து பெரிய கோவிலை பிரதட்சிணமாக சுற்றி பெரிய கோவிலின் உள்ளே நுழையவிருக்கிறார் சுவாமி. அப்பொழுது பெரிய கோவிலைச் சேர்ந்த அனைத்து கொத்து பரிஜனங்களும் எம்பெருமானுக்கு உடுத்து கலைந்த திருமாலை, திருப்பரிவட்டம் முதலான வரிசைகளை ஏந்திக் கொண்டு சகல வாத்தியங்களோடும் நம்முடைய சுவாமியை எதிர்கொண்டடைத்தார்கள். சுவாமியும் பெருமாளினுடைய ஸ்ரீசடாரியை தம்மை நோக்கி வருவதைக் கண்டு ஸ்ரீசடாரியை தண்டம் சமர்ப்பித்தார். சுதப்பிரகாசிகாச்சாரியரோ சுவாமிக்கு எம்பெருமானுடைய திருமாலை, திருப்பரிவட்டம் முதலிய பிரசாதங்களை அனுகிரகித்து ஸ்ரீசடாரியையும் சாதித்து சுவாமிக்கு அருளப்பாடு தருளினார். அதே சுதப்பிரகாசிகாச்சாரியர் நம்முடைய சுவாமியின் திருக்கரங்களை பிடித்துக் கொண்டு முன்பு நம்முடைய எம்பெருமானாருக்கு அருளப்பாடு போலே இப்போது நம்முடைய ராமானுஜ சித்தாந்தத்தை நிர்வகிக்கும்படி உமக்கு அழகிய மணவாளன் அருளப்பாடு தருளினார் என்று நம்பெருமான நியமனத்தை அனுகிரகித்தார். சுவாமியும் அந்த நியமனத்தை திருசா வகித்து பிரதட்சிணமாக பெரிய கோவிலுக்குள் எழுந்தருளி ஸ்ரீரங்கநாத்தியாரை திருவடி தொழுதார். பெரிய பிராட்டியாரும் நம் சுவாமியை கடாட்சித்து ராமானுஜ சித்தாந்தத்தை நிர்வாகம் பண்ண கடவீர் என்று அருளப்பாடியிட்டு தாம் முடித்து கலைந்த பெருமாளை முதலிய பிரசாதத்தை சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகித்து அருளினார். சுவாமி தேசிகனும் அதீதமான சந்தோஷத்தோடு சந்திர புஷ்கரிணியை பிரதட்சிணமாக சென்று பலிபீடத்தின் அருகே தண்டம் சமர்ப்பித்து அஸ்மத் தேசிகம் அஸ்மதேய பரமாச்சாரியான் அசேஷான் என்கிற குரு பரம்பரா தியான ஸ்லோகத்தாலே ஆச்சாரிய பரம்பரையை தியானம் பண்ணி திருமணத்தூர்களின் அருகே நின்று பெரிய பெருமாளையும் அழகிய மணவாளனையும் திருப்பானாழ்வார் அருளி செய்த அமலநாத சிறானின் படியே பாதாளிகேசம் கண்ணார கண்டு பரவசராய் எழுந்தருளியிருந்தார். பெரிய பெருமாளும் நம் சுவாமியை குளிர கடாட்சித்து நம் ராமானுசனை போல பரமத நிரசன பூர்வகமாக நம்முடைய சித்தாந்தத்தை தாபிக்க கடவீர் என்று அருளப்பாடிட்டு அருளினார். நம் சுவாமியும் அந்த பெருமாளினுடைய நியமனத்தை சிரசா வகித்து எம்பெருமானுடைய தீர்த்த பிரசாதாதிகளையெல்லாம் சுவீகரித்துக் கொண்டு பெரிய திருமண்டபத்திலே வந்து வாதத்துக்கு தயாராக எழுந்தருளியிருந்தார். அப்பொழுது நம்மவர்களை வாதத்திற்கு அழைத்த குத்துஷ்டி வித்வான்கள் சுவாமியிடத்திலே வந்து சுவாமியை வாதத்துக்கு அழைத்தார்கள். நம் சுவாமிக்கும் அவர்களுக்கும் இடையே 7 நாள்கள் வாதம் நிகழ்ந்தது. 8ஆம் நாளில் சுவாமி அவர்களை தோற்கடித்து தாம் ஜெயித்து நம்முடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி அருளினார். சுவாமியின் சிஷ்யரான வீரவள்ளி பேரருளாளையன் என்கிற சுவாமி அனுதினமும் நடக்கிற வாதங்களை இரவிலே பட்டோலை செய்து 8ஆம் நாளன்று அதை ஒரு கிரந்தமாக்கி சுவாமியினுடைய சன்னிதியிலே சமர்ப்பித்து சுவாமியை அதை கடாட்சிக்குமாறு பிரார்த்தித்தார். சுவாமியும் போற உகந்தருளி அந்த கிரந்தத்தை பூர்ணமாக கடாட்சித்து மிகவும் அற்புதமாக அந்த கிரந்தம் பட்டோலை செய்யப்பட்டிருக்கிறபடியினாலே அதை கொண்டாடி சததூஷணி என்கிற திருநாமத்தையும் அந்த கிரந்தத்திற்கு சாற்றி அருளினார். இந்த கிரந்தமானது அத்வைத மத கண்டனமாக அமைந்திருக்கிறது. பெரிய பெருமாளும் சுவாமி தேசிகனை சுருஷ்டிகளை நிரசனம் பண்ணி நம்முடைய பரத்வத்தை ஸ்தாபித்து ராமானுஜ சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி நம்மை உகப்படைய செய்தபடியாலே உபய சித்தாந்தங்களையும் பிரவசனம் பண்ணி கொண்டு ஸ்ரீரங்கத்திலேயே நித்தியவாசம் பண்ண வேண்டும் என்று அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாத்வ என்று ஸ்ரீபாஷ்யகாரருக்கு அருளி செய்தது போலே நம்முடைய சுவாமி தேசிகளுக்கும் அருளி செய்தார். அந்த சமயத்தில் சுதர்பகாசிகாச்சாரியர் முதலிய பெரியோர்களும் பெரிய பெருமாள் நியமனத்தை தாங்கள் தலை கட்ட வேண்டும் என்று அருளி செய்ய சுவாமியும் அப்படியே ஸ்ரீரங்கவாசியாய் சித்தாந்த பிரவசனம் பண்ணி கொண்டு பலகாலம் ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளியிருந்தார். ஒரு இரவு சுவாமியுடைய சொப்னத்திலே எம்பெருமானார் சேவை சாதித்து திருமந்திர மந்திரார்த்தங்களையும் ஸ்ரீபாஷ்ய பகவத் விஷயங்களையும் பிரவசனம் பண்ணி கொண்டு இந்த அர்த்தங்களையெல்லாம் பின்னாலே வரக்கூடிய சந்ததிகளும் பெற்று பயன்பெறும்படியாக கிரந்தங்களை பண்ண என்று நியமித்தருளினார். நியமித்து சுவாமியை குனித கடாட்சித்து ஸ்ரீபாஷ்யகாரரானவர் தம்முடைய திருவடிகளை சுவாமியின் திருமுடியிலே அமர்த்தி சுவாமியை பூரணமாக அனுகிரகித்தருளினார். சுவாமி மறுநாள் விடியற்காலையில் எழுந்திருந்து அந்த ஸ்வப்னத்தை நினைத்து மிகவும் ஆனந்த பரவசத்தோட புலகாங்கிதராக இதை எண்ணி எம்பெருமானாருடைய அனுகிரகத்தையும் நியமனத்தையும் முன்னிட்டுக் கொண்டு பலபடியாக நம்முடைய ராமானுஜ சம்பிரதாயத்தை பிரவசனம் பண்ணி கொண்டு எழுந்தருளியிருந்தார். ஒரு நாள் பெரிய பெருமாளும் சுவாமியின் ஸ்ரீபாஷ்ய பிரவசன சாமர்த்தியத்தை கண்டு மிகவும் வியந்து நம்முடைய சுவாமிக்கு அருளப்பாடியிட்டு அநிதர சாதாரணமாக என் ஒருவனுக்கே உள்ள வேதாந்தாச்சாரியர் என்கிற திருநாமத்தை விருதத்தை உமக்கு பிரசாதிக்கிறேன் என்று நம்முடைய சுவாமியை அனுகிரகித்து நம்முடைய சுவாமிக்கு வேதாந்தாச்சாரியர் என்று வேதாந்த தேசிகன் என்று விருதம் சாதித்தருளி தம்முடைய பிரசாதமான திருமாலை திருப்பதி வட்டங்களை சுவாமிக்கு அருளி செய்தான் பேரருளாளன் பெரிய பெருமாள். சுபதாசிகாச்சாரியர் பெரியவாச்சான் பிள்ளை முதலிய பெரியவர்கள் இந்த விருதம் எம்பெருமானுக்கு அடுத்தபடியாக தேவரீருக்கே ஒக்கும் என்று மிகவும் உகப்போடே சுவாமியிடத்திலே அருளி செய்தார்கள். சுவாமி வேதாந்த தேசிகனும் அந்த கூட்டத்தோடே பெரிய பிராட்டியாரை திருவடி தொழுது நிற்கிறார். பெரிய பிராட்டியாரும் சுவாமியினுடைய சித்தாந்த நிர்வாகத்தையும் பெரிய பெருமாள் சுவாமிக்கு பிரசாதித்தருளிய விருத திருநாமத்தையும் போற உகந்தருளி சுவாமிக்கு சர்வதந்திர சுதந்திரர் என்கிற விருத திருநாமத்தை பிரசாதித்தருளினார். அங்குள்ள பெரியோர்களும் தாயார் அருளி செய்த இந்த விரத திருநாமம் சுவாமிக்கு மிகவும் பொருத்தமானது என்று மிகவும் உகப்புடன் கொண்டாடினார்கள். சுவாமியுடைய இந்த தன்னிகரற்ற அத்விதீயமான வைபவங்களை பார்த்து பெரியோர்களும் லோகத்தில் இவர் ஒரு அவதார் என்பதை உணர்ந்து சுவாமியினுடைய திருவடிகளிலே மிகுந்த பிரதிபத்தியோட சுவாமியை யாத்திரையிட்டிருந்தார்கள். பிற்காலத்தில் சுவாமியும் பெரிய பெருமாள் விஷயமாக பகவத் தியான சோபானம் என்கிற ஒரு சோத்திர கிரந்தத்தை அருளி செய்தார். ஏற்கனவே பெரிய பிராட்டியார் விஷயமாக ஸ்ரீஸ்துதி அருளி செய்துவிட்டபடியாலே மற்ற இரண்டு தாயார்கள் விஷயமாக பூஸ்துதியும் கோதாஸ்துதியும் அருளி செய்தார் சுவாமி. பின்னர் திருமங்கையாழ்வாரே கடாட்சித்த தசாவதார பெருமாள்களை திருவடி தொழ எண்ணி அவர்களின் திருவடி தொழுது அந்த தசாவதார எம்பெருமான்கள் விஷயமாக தசாவதார ஸ்தோத்திரத்தையும் சுவாமி அருளி செய்தார். பின்னர் ஒரு திவ்யமான சித்திரை திருவாதிரை நன்னாளில் உடையவருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவித்து அவருடைய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தார் சுவாமி. சுவாமியினுடைய இந்த அர்ச்சானுபவத்தை கண்டு அங்கிருந்த பெரியோர் சுவாமிக்கு ஏற்பட்ட இந்த அனுபவமானது அடியோங்கள் நெஞ்சிலும் பொருந்தும்படி ஒரு ஸ்தோத்திரம் அருள வேணும் என்று சுவாமியை பிரார்த்தித்தார்கள். சுவாமியும் அதை திருவுள்ளம் முகந்து எதிராக என்கிற ஸ்தோத்திர கிரந்தத்தை அருளி செய்தார். அந்த ஸ்தோத்திர கிரந்தத்தில் சுவாமி எம்பெருமானாரை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணி எழுதியிருக்கிறார் சுவாமி. அதிலே எம்பெருமானாரை பற்றி பிரகாசனம் பண்ண வந்த கிரந்தமாக இருந்தாலும் சுவாமி எடுத்தவுடன் அதில் ஸ்ரீபாஷ்யகாரரை வந்தனம் பண்ணவில்லை. நம் குரு பரம்பரைக்கு பிரதமாச்சாரியனான பெருமாள் தொடங்கி பெருமாள் பிராட்டி விஸ்வசேகர் நம்மாழ்வார் ஸ்ரீமன் நாதமுனிகள் என்கிற கிரமத்திலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தொடங்கி ஸ்ரீபாஷ்யகாரர் வரை வருகிற ஆச்சாரிய பரம்பரையை சுவாமி முதலிலே தியானிக்கிறார். எதற்காக சுவாமி எப்படி பண்ணினார் என்றால், ராமானுஜர் என்கிற ஆச்சாரியரோ நம்முடைய ராமானுஜ சித்தாந்தமோ தான் தோன்றி அல்ல, அன்றி உலகினை ஆக்கி என்கிறபடியே இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி பிரம்மாவுக்கு வேதாதி சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணினானே ஸ்ரீமன் நாராயணன், அந்த எம்பெருமானை முன்னிட்டு இந்த வேதாந்த சம்பிரதாயமானது இந்த ஆச்சாரிய பரம்பரையானது தைலதாரை போன்று இடைவிடாமல் பூரணமாக வந்து கொண்டிருக்கிற சம்பிரதாயம், இந்த உயர்ந்த தன்னிகரற்ற இறைவிடாத சம்பிரதாயத்திலே ஆச்சாரிய ரத்னமாக தோன்றியவர்தான் சுவாமி எம்பெருமானார் என்பதை லோகத்திற்கு புரிய வைப்பதற்காக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தொடங்கி ஆச்சாரிய பரம்பரை பூர்த்தியையும் தியானித்து எம்பெருமானாரை சேவித்தார். அப்படி குரு பரம்பரா பூர்வகமாக எம்பெருமானாரை சேவித்த பிறகே எம்பெருமானாரினுடைய திருக்கல்யாண குணங்களையும் கீர்த்தியையும் அவரினுடைய சித்தாந்த பிரவச்சன சாமர்த்தியாதிகளையும் அவர் பண்ணின சித்தாந்த நிர்வாகத்தையும் அவர் அருளி செய்த கிரந்தங்களையும் அவர் அருளி செய்த கிரந்தங்களினுடைய சிறப்பையும் அவர் அருளி செய்த கிரந்தங்களில் உள்ள விசேஷார்த்தங்களையும் சாரதமானங்களையும் தம்முடைய சிறப்பதி என்ற சோத்திர கிரந்தத்திலே சுவாமி தேசிகன் அருளை செய்கிறார். உடையவரை பற்றி பூரணமாக தெரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் சுவாமி தேசிகனுடைய எதிராத சப்தத்தியை அர்த்தத்தோடே நாம் தெரிவித்தோமானால் உடையவரினுடைய ஏற்றம் நமக்கு அப்பொழுதுதான் முழுமையாக தெரிய வரும். அத்தகைய ஏற்றம் மிகுந்தது சுவாமி தேசிகன் உடையவர் விஷயமாக அருளி செய்த எதிராதி சப்தி. இந்த எதிராதி சப்தியை உடையவர் விஷயமாக சுவாமி அனுசந்தித்த பிறகு உடையவர் இதை கண்டு மிகவும் சந்தோஷித்து நம்மை பற்றி மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணாமல் நாம் அருளி செய்த கிரந்தங்களினுடைய சாரதமாம்சங்களை எல்லாம் உம்முடைய ஸ்லோகங்களில் வடிவமைத்துள்ளீரே, தங்களுக்கு தகுந்த பாரிதோஷிகம் அதாவது பரிசு ஒன்றும் இந்நேரத்திலே இல்லை என்று சொல்லி உடையவர் தன்னுடைய தீர்த்த பிரசாதாதிகளையும் திருமாலை திருப்பரிவட்டம் முதலியவைகளையும் அர்ச்சக முகேன சுவாமிக்கு பிரசாதித்து சுவாமியை போகமாக கடாட்சித்தருளினார். சுவாமியும் அவற்றை பரம பக்தியோட சுவீகரித்து உடையவர் நியமனப்பட்டு பரமத நிரசன பூர்வமாக சமதமாக அதாவது உயர்ந்ததான நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை நிலைநாட்டும் பொருட்டு இதர மதங்களை கண்டனம் பண்ணும் விதமாக தத்துவமுக்தாகலாபம் என்கிற கிரந்தத்தையும் அதற்கு வியாக்யானமாக சர்வார்த்த சித்தி என்கிற கிரந்தத்தையும் அருள் செய்தார் சுவாமி தேசிகன். நம்முடைய ரகமாக சொல்லுவார்கள், சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுக்கு ஒரு முட்டுமாலை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற திருவுள்ளமாம். ஆனால் சுவாமி முத்துமாலை சமர்ப்பிக்கும் அளவுக்கு தனிகர் அல்ல, உண்டவருத்தி பண்ணியே பெருமாள் திருவாராதனம் அந்தர்யாமி ஆராதனம் முதலியவைகளை கடைசி வரைக்கும் பண்ணி வந்த ஆச்சாரிய உத்தமரணம் சோஸ்தி. அப்படி இருக்கிற பொழுது சுவாமி எப்படி முத்துமாலையை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க முடியும் என்றால், தத்துவங்களினாலான முத்துமாலை என்று சொல்லக்கூடிய தத்துவமுக்தா கலாபத்தை பண்ணி தத்துவமுக்தா கலாபம் என்கிற கிரந்தத்தை பற்றி பெரிய பெருமாளுக்கு சாற்றி அழகு வார்த்தாராம் சுவாமி தேசிகன். இந்த கிரந்தத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது சர்வஜ்ஞத்வே தத்துவமுக்தா கலாபா என்று தத்துவமுக்தா கலாபத்திலே உள்ள விஷயங்கள் எல்லாம் ஒருவருக்கு கைவரப்பெற்றுவிட்டால் அவர்கள் சர்வஜ்ஞராகி விடுகிறார்கள் என்ற பொருள் பட பூர்வாச்சாரியர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய சித்தாந்த விஷயங்கள் மிளிரக்கூடிய கிரந்தம் சுவாமியினுடைய தத்துவமுக்தா கலாபம் என்கிற கிரந்தம். அதற்கு சுவாமியே வியாக்யானமாக சர்வார்த்த சித்தி என்கிற கிரந்தத்தை அருள் செய்தார். ஆனால் அந்த கிரந்தத்தினுடைய ஏற்றம் முக்கியம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் சுவாமி நியாய சித்தாந்தனம், நியாய பரிசுத்தி முதலிய கிரந்தங்களையும் அருளி செய்தார். பிறகு மீமாம்சா சாஸ்திரத்திற்கு ரக்ஷாரூபமாக சேஸ்வர மீமாம்சை என்கிற கிரந்தத்தையும் மீமாம்சா பாஸ்கா என்கிற கிரந்தத்தையும் சுவாமி அருளி செய்தார். நாம் நித்தியம் சுவாமியினுடைய வாழைத்திருநாமத்தில் அனுபவிக்கிறோமே, மாறன்மறையும் ராமானுசன் பாஷ்யமும் தேரும்படி உரைக்கும் செயல் என்று அந்த எம்பெருமானாரினுடைய ஸ்ரீபாஷ்யத்திற்கு விவரணமாக சுவாமி தத்வடீகை, அதிகரண தர்ப்பணம், அதிகரண சாராவளி முதலிய கிரந்தங்களை அருளி செய்து ஸ்ரீபாஷ்யத்தை லோகத்திலே பிரவசனம் பண்ணி அருளினார். ஸ்ரீமத் கீதா பாஷ்யத்திற்கு விவரணமாக பாஸ்வதி தந்திரிகை என்ற கிரந்தத்தை சுவாமி அருளி செய்தார். உபனிஷத்தங்களிலே முக்கியமான உபனிஷத்து என்று கொண்டாடப்படுகிற ஈசாவாசிய உபனிஷத்திற்கு சுவாமி பாஷ்யம் அருளி செய்தார். ஸ்ரீ வைஷ்ணவர்களினுடைய முக்கிய விரதமான ஏகாதசி விரதத்தினுடைய மகிமையை கூறும் விதமாக ஹரிதின திலகம் என்கிற அனுஷ்டான கிரந்தத்தையும் சுவாமி அருளி செய்தார். பின்னர் பூகோள நிர்ணயம் என்கிற ஒரு கிரந்தத்தையும் சுவாமி அருளி செய்தார். இத்தியாதி கிரந்தங்களை அருளி செய்து உடையவரினுடைய திருவுள்ள கருத்தை பிரகாசிப்பித்துக் கொண்டு உடையவர் நியமனப்படிக்கே சுவாமி ராமானுஜ சித்தாந்த பாஸ்கராக எழுந்தருளியிருந்தார். சுவாமி இப்படி பல முகங்களாலும் நம்முடைய சம்பிரதாயத்தை பிரவசனம் பண்ணுவதை பார்த்த சுருத பிரகாசிகாச்சாரியர் முதலிய பெரியோர்கள் சுவாமியினுடைய கவிதா சாமர்த்தியத்தையும் தர்க்கம் முதலிய சாஸ்திரங்களில் சுவாமிக்கு உள்ள நுணுக்கமான பாண்டித்யத்தையும் வியந்து சுவாமிக்கு கவிதார்க்கிக சிங்கம் என்கிற விருதை அருளி செய்தார்கள். இந்த திருநாமத்திலே இரண்டு திருநாமங்கள் அடக்கம், அதாவது கவி சிங்கம் என்று ஒன்று, தார்க்கிக சிங்கம் என்று ஒன்று. சுவாமி எந்த விஷயமானாலும் எல்லா விஷயங்களிலுமே சுவாமி சிம்ஹம்தான். அப்படி இருக்கிற பொழுது இந்த இரண்டு திருநாமங்களை மாத்திரம் சேர்த்து ஏன் ஒரு திருநாமமாக வைக்க வேண்டும் என்று பார்த்தோமே ஆனால், லோகத்திலே பொதுவாக கவிதா சாமர்த்தியம் உள்ளவர்களுக்கு தர்க்கம் கைவராதாம், தர்க்கசாஸ்திரத்திலே நிபுணர்களாக இருப்பவர்களுக்கு கவிதை கைவராதாம். ஆனால் கவிதையிலும் சரி தர்க்கத்திலும் சரி ஒருங்கே சமமான உயர்ந்த பாண்டித்யத்தை பெற்று இரண்டு துறைகளிலும் சிம்மமாக சுவாமி விளங்கியவரானதால் சேரா சேர்த்தி என்று சொல்லக்கூடிய கவிதையையும் தர்க்கத்தையும் சேர்த்து சுவாமி புலவராக எழுந்தொள்ளியிருந்தபடியால் சுவாமிக்கு கவிதார்த்திக சிம்மம் என்கிற உயர்ந்த விருதை அந்த பெரியோர்கள் அனுகிரகித்தார்கள். பின்னர் ஒரு நாள் பெரியவாச்சான் பிள்ளை நம் சுவாமியினிடத்திலே வந்து இவ்வாறு விண்ணப்பிக்கிறார், தேசிகனே நியாச வித்யை என்கிற பிரபத்தியின் விஷயமாக, அதாவது சரணாகதியின் விஷயமாக சிலவற்றை கூறுகிறேன் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு சரணாகதி விஷயமாக தனக்கு தெரிந்தவற்றை சுவாமியிடத்திலே சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு இந்த சரணாகதியினுடைய நிஷ்கர்ஷத்தை தாங்கள் அருளி செய்ய வேண்டும் என்று சுவாமியிடத்திலே பிரார்த்திக்கிறார். அதாவது சரணாகதியினுடைய முக்கியத்துவத்தை தாங்கள் அருளி செய்ய வேண்டும் என்று சுவாமியிடத்திலே பெரியவாச்சான் பிள்ளை பிரார்த்திக்கிறார். சுவாமியும் பிரபத்தியின் மேன்மையையும் பிரபத்தியினுடைய ஸ்வரூபத்தையும் பிரபத்தியினுடைய அங்கங்களையும் பிரபத்தி பண்ணிக் கொள்ள வேண்டிய ஆவசியகத்தையும் உணர்த்தி அதை லோகத்துக்கு பிரகாசனம் பண்ணும் விதமாக நியாச விம்சதி என்கிற ஸ்தோத்திர கிரந்தத்தையும் நியாச திலகம் என்கிற ஸ்தோத்திர கிரந்தத்தையும் அருளி செய்தார். அவற்றை பெரியவாச்சான் பிள்ளையிடம் காட்டினார். அவரும் அதை சேவித்து மிகவும் திருவுள்ளம் புகழ்ந்து சந்தோஷப்பட்டார். மேலும் பெரியவாச்சான் பிள்ளை சுவாமியிடத்திலே பிரார்த்திக்கிறார், வெகு அற்புதமாக பிரபத்தியினுடைய மென்மைகளை எல்லாம் அருளி செய்தீர், தற்போது பிரபத்தி கிரமத்தையும் அருளை செய்ய வேணும் என்று சுவாமியிடத்திலே பிரார்த்திக்கிறார். சுவாமி முன்பே காஞ்சிபுரத்திலே எழுந்தருளியிருந்த பொழுது பேரருளாளன் விஷயமாக நியாசதசகம் என்கிற கிரந்தத்தை அருளி செய்தாரே, அந்த கிரந்தத்திலே பிரபத்தியினுடைய கிரமத்தை சுவாமி அருளி செய்திருக்கிறார். இது காஞ்சிபுரத்திலே அருளி செய்த கிரந்தமானபடியானாலே ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளியிருக்கக்கூடிய பெரியான் பிள்ளைக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகையாலே அந்த காஞ்சிபுரத்திலே அருளி செய்த நியாசதசகம் என்கிற கிரந்தத்தை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையிடம் காட்டுகிறார். பெரியவாச்சான் பிள்ளையும் அந்த கிரந்தத்தையும் பூரணமாக கடாட்சித்து சுவாமியை மிகவும் கொண்டாடி உகந்தருளினார். இதைத் தொடர்ந்து நம்முடைய சுவாமி நம் சம்பிரதாயத்திலே பூர்வாச்சாரத்தில் கடைபிடித்த அனுஷ்டானங்களை லோகத்திலே பிரகாசனம் பண்ணும் பொருட்டு அந்த சத்துக்களினுடைய சரித்திரத்தை ரட்சிக்கும் விதமாக சச்சரித்திர ரட்சை என்கிற ஒரு கிரந்தத்தை பண்ணியறுவினார். ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்திற்கு ரட்சையாக ஸ்ரீபாஞ்சராத்திர ரட்சை என்னும் கிரந்தத்தை பண்ணியறுவினார். கீதாச்சாரியம் திருவாய் மலர் கருவின ஸ்ரீமத் பகவத் கீதைக்கு வியாக்கியானமாக ஆள வந்த கீதார்த்த சங்கிரகம் அருளி செய்தாரே, அந்த கீதார்த்த சங்கிரகத்துக்கு வியாக்கியானமாக நம்முடைய சுவாமி கீதார்த்த சங்கிரக ரட்சை என்கிற கிரந்தத்தை அருளி செய்தார். பின்னர் பிரபத்தியினுடைய மேலை சிறப்பை ஆவசியகத்தை உலகத்திலே பறக்க உணர்த்தும் பொருட்டு நிக்ஷேபம் என்று சொல்லக்கூடிய பிரபத்தியினுடைய சிறப்பை வலியுறுத்தும் விதமாக நிக்ஷேப ரட்சி என்கிற கிரந்தத்தை சுவாமி அருளி செய்தார். பின்னர் ரகசியங்களின் மேன்மையை உணர்த்துகிற வகையிலே ரகசிய ரட்சை என்னும் கிரந்தத்தையும் சுவாமி அருளி செய்தார். பின்னர் எம்பெருமானார் அந்தந்தித்தருளிய ஸ்ரீரங்கத்திற்கு சுவாமி பாஷ்யம் செய்தருளினார். ஆலவந்தார் பிராட்டி விஷயமாக அனுசந்தித்த சதுசுயோகிக்கு பாஷ்யம் பண்ணியருளினார். ஆலவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னத்துக்கும் பாஷ்யம் செய்தருளினார் நம் சுவாமி. இப்படியாக பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்களுக்கு வியாக்கியானங்களும் அவற்றினுடைய மேன்மைகளை லோகத்திலே பரப்பக்கூடிய விதமாக கிரந்தங்களையும் அருளி செய்து நம்முடைய சுவாமி சித்தாந்த சாதகம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளியிருந்தார். இப்படியாக சுவாமி ஸ்ரீரங்கத்திலே சித்தாந்த பிரவசனம் பண்ணி கொண்டிருக்கிற நாளில் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் மருத்துவ மதத்தைச் சேர்ந்த அக்ரோபியமுனி என்பவருக்கும் அத்வைத மத சன்னியாசியான வித்யாரண்யர் என்பவருக்கும் வேதாந்தத்திலே வாதம் நடந்து வந்ததாம். இந்த வாதமானது நீண்ட நாள்கள் இழுத்துக் கொண்டே போய் ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கவே அந்த விஜயநகர ராஜாவானவன் அதிருப்தி அடைந்து இந்த வாதத்திற்கு தீர்த்து சொல்லக்கூடிய தகுந்த ஒரு சுவாமி எங்கே இருக்கிறார் என்று விசாரித்து பார்த்த பொழுது ஸ்ரீரங்கத்திலே அத்விதீயமான கீர்த்தியோடே நம்முடைய சுவாமி தேசகன் எழுந்தருள் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு சுவாமி சன்னதிக்கு இரண்டு ஓலைகளை அனுப்புகிறான் அந்த ராஜா. அந்த ஓலைகளில் வித்யாரண்யருடைய தரப்பு வாதங்களை ஒரு ஓலையிலும் அச்சோர்யனுடைய தரப்பு வாதங்களை ஒரு ஓலையிலும் பூரணமாக எழுதி இருதரப்பு வாதங்களையும் ராஜதேவதர்கள் மூலமாக சுவாமி சன்னதியிலே சமர்ப்பிப்பதற்கு அந்த ராஜா அனுப்பி வைக்கிறான். அனுப்பி சுவாமி இந்த இருதரப்பு வாதங்களையும் பூரணமாக கடாட்சித்து இதிலே எது உண்மை எது யதார்த்தம் என்பதை அறி செய்ய வேண்டும் என்று சுவாமியினுடைய திருவடிகளிலே பிரார்த்திக்கிறேன் என்று அதிலே எழுதி கையொப்பமிட்டிருந்தான். நம்முடைய சுவாமியும் ராஜாவினுடைய பிரார்த்தனைக்கு இறங்கி இருதரப்பு வாதங்களையும் பூர்ணமாக கடாட்சித்து ஒரு ஓலையில் இரண்டே வரியில் நம்முடைய தீர்ப்பை சுவாமி எழுதி அனுப்புகிறார். அசினா தத்துவம் அசினா பரஜீவ பிரதேசினா வித்யாரண்ய மகாரண்யம் அக்ஷோபிய முனிர் அச்சினது என்று அதிலே எழுதியிருந்தார். என்ன அர்த்தம் என்றால் அக்ஷோபியமுனி என்பவருக்கும் வித்யாரண்யர் என்பவருக்கும் வாதம் நிகழ்ந்ததே, அதிலே வித்யாரண்யர் என்கிற அந்த பெரிய காட்டை அக்ஷோபியமுனியானவர் தத்துவமுனி என்கிற வாளாலே வெட்டி வீழ்த்தி விட்டார் என்று அதிலே தீர்ப்பு எழுதப்பட்டிருந்தது. இதிலே இருந்து ஏற்படுகிறது என்றால் அந்த இருவரிடையே மற்ற மதஸ்தரான அக்ஷோபியமுனியினுடைய வாதமே சிறந்தது, இருவரும் அவரே ஜெயித்தார் என்று தெரிய வருகிறது. சுவாமி இந்த உத்தர பரிவோலையை அந்த ராஜசேவகர்கள் மூலம் விஜயநகர ராஜாவுக்கு அனுப்பி வைக்கிறார். அதை சேவித்த விஜயநகர ராஜா நம் சுவாமி திருவடிகளில் மிகவும் பிரீத்தியோடே திரவணனாயிருக்கிறான். இதை பார்த்த ராஜகுருவான வித்யாரண்யருக்கு அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. உடனே வித்யாரண்யர் ஒரு ஓலையிலே சுவாமி தேசிகனே தாங்கள் அத்வைத மதஸ்தர்களை கண்டனம் பண்ணுவதற்காக ஸ்ரீரங்கத்திலே சததோஷணி அருளி செய்தீர்களே, அந்த சததோஷணியை நான் தூஷிக்கிறேன் என்று ஒரு ஓலையிலே எழுதி சுவாமிக்கு அனுப்பினார் வித்யாரண்யர். சுவாமியும் சததோஷணியை தாங்கள் பார்க்கவே எங்கனம் தூஷிக்கலாம் என்று வினவி வித்யாரண்யருக்கு ஒரு பிரதி சததோஷணியை அனுப்பி வைத்தார் நம் சுவாமி. வித்யாரண்யரும் அந்த சததோஷணியை சேவித்து அதில் எப்படி குறை கூறலாம், எங்கு குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று பலவாறாக உருட்டி பிரட்டி பார்க்கிறார். ஆனால் வித்யாரண்யராலே அதிலே ஒரு குற்றம் குறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியாக ஒருவாறு மனதை தேற்றிக் கொண்டு வித்யாரண்யர் ஒரு இடத்திலே ஒரு சகார அக்ஷரம், ஒரு ச என்கிற எழுத்து மிகுதியாக வந்துவிட்டது, அனாவசியமாக வந்துவிட்டது. அந்த இடத்திலே அந்த எழுத்து இல்லாமல் இருந்தால் நன்றாயிருக்கும், அந்த எழுத்து அங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று எழுதி சுவாமிக்கு ஓலை அனுப்பினார். சுவாமியும் அந்த ஓலையை பார்த்து வித்யாரண்யர் உத்தரம் அனுப்புகிறார். வியாக்கரண சாஸ்திரப்படி சக்காரத்தை எங்கெல்லாம் உபயோகிக்கலாமோ அங்கெல்லாம் தான் உபயோகித்திருக்கிறேன். அந்த விதிகள் தங்களுக்கு பூர்ணமாக தெரிந்திருப்பின் இவ்வாறு எழுத பகத்தியில்லை என்கிற எண்ணத்தோடு சகார சமர்த்தனம் என்கிற ஒரு கிரந்தத்தை எழுதி வித்யாரண்யருக்கு அனுப்புகிறார் சுவாமி. அதை சீர்த்த வித்யாரண்யரும் நம்முடைய சுவாமியின் பாண்டித்யத்திலே மயங்கி எம்பெருமானுடைய கண்டாவதாரமான உங்களை நான் ஜெயிக்க முடியுமோ என்று உத்தரம் சொல்லி சுவாமியினுடைய திருவடிகளிலே பக்தியோடு இருந்தார். ராஜகுருவே சுவாமியினுடைய திருவடியிலே பக்தியோடு இருக்கிறாரே என்பதை கண்ட ராஜாவும் சுவாமியை தெய்வமாகவே நினைத்து சுவாமி சன்னிதியிலே தேவதா பிரதிபக்தியோடு எழுந்தோடியிருந்தான். பின்னர் ஒரு நாளில் நம் சுவாமி வேதாந்தாச்சாரியர் என்றும் சர்வதந்திர சுதந்திரர் என்றும் கவிதார்ஜித சிங்கம் என்றும் பிரதங்களோட பிரசித்தமான வைபவத்துடன் எழுந்தோடியிருப்பதை கண்டு பொறுக்க மாட்டாத கிருஷ்ணமிஸ்ரன் என்கிற ஒரு வித்வான் சுவாமியை தன்னுடன் வாதம் பண்ணுவதற்காக அழைத்தான். சுவாமியும் மூன்று நாள்கள் அவனை வாதம் பண்ணி வாதத்திலே அவனை தோற்கடித்து ஜெயித்தார். கிருஷ்ணமிஸ்ரன் சுவாமியுடைய திருவடிகளிலே பக்தி ஏற்பட்டவனாக தான் எழுதிய பிரபோத சந்திரோதயம் என்கிற புஸ்தகத்தை சுவாமி சன்னதியிலே சமர்ப்பித்து சுவாமி அந்த புஸ்தகத்தை கடாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். என்று பிரார்த்தித்தானோ அன்று மறுநாள் காலையில் அந்த புஸ்தகத்தை சுவாமிக்கு வந்து சமர்ப்பிப்பதாக சொன்னான். சுவாமியும் அவரிடத்திலே அருள் செய்கிறார், நம்முடைய சங்கல்ப சூரியோதயத்தையும் பார்க்க கடவீர் என்று அருள் செய்தார். அதுவரை சுவாமி சங்கல்ப சூரியோதயம் என்கிற சங்கத்தை அருள் செய்யவில்லை என்று அவரிடத்திலே சொன்னாரோ அன்று ராத்திரி நம்முடைய யோகானுஷ்டானத்திற்கு பிறகு சங்கல்ப சூரியோதயம் என்கிற கிரந்தத்தை இயற்றி மறுதினம் துயிலெழுந்து நித்யானுஷ்டானங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு சன்னதிக்கு சென்று தாயார் பெருமாள்களை எல்லாம் சேவித்துக் கொண்டு பின்னர் அந்த கிருஷ்ணமிஸ்ரன் இடத்திலே சென்று எங்கே உன்னுடைய பிரபோத சந்திரோதயம் என்று கேட்கிறார். அதோடு நான் எழுத்த சங்கல்ப சூரியோதயத்தையும் பார்க்க கடவாய் என்று அவனுடைய கிரந்தத்தை அவன் சுவாமியிடத்திலே சமர்ப்பித்ததற்கு முன்பே சுவாமி தாம் அருள் செய்த சங்கல்ப சூரியோதயத்தை அவனிடத்திலே காட்டினார். அவன் அந்த கிரந்தத்தை பார்த்து மிகவும் அதிர்ந்து போனான். ஏனென்றால் சுவாமி இந்த பிரபோத சந்திரோதயம் என்கிற கிரந்தத்தை பார்க்காமலே அந்த கிரந்தத்திற்கு கண்டன ரூபமாக இந்த சங்கல்ப சூரியோதயத்தை அருள் செய்திருந்தாராம். இதனாலே சுவாமியிடத்திலே மிகவும் அதிசயித்து போனான் அவன். இதை அவன் அங்கே கூறுகிறான். அப்பொழுது சுதப்பிரகாசிகாச்சாரியர் முதலான பெரியோர்கள் அவனுடைய பிரபோத சந்திரோதன கிரந்தத்தையும் வாங்கி பூர்ணமாக கடாட்சித்தார்கள். நம் சுவாமி அருளை செய்த சங்கல்ப சூரியோதயம் என்னும் உயர்ந்த கிரந்தத்தையும் வாங்கி பூர்ணமாக சேவித்தார்கள். இரண்டையும் பார்த்துவிட்டு சுவாமி கிருஷ்ணமிஸ்ரனுடைய கிரந்தத்தை பார்க்காமலே அதற்கு கண்டன ரூபமாக இப்படி ஒரு கிரந்தம் அருளை செய்திருப்பது சுவாமி ஒரு அவசரம் என்பதை காத்திருக்கிறது என்று சுவாமியை பலவிதமாக கொண்டாடி ஏற்றினார்கள். அதே சமயத்தில் சுவாமிக்கு கவிதார்த்திக சிம்மம் என்கிற விருதம் தகும், சுவாமி ஒருவருக்கே அந்த விருதம் தகும் என்று சுவாமியை மீண்டும் எல்லோரும் கொண்டாடினார்கள். பின்பு கிருஷ்ணமிஸ்ரனும் சுவாமி திருவடிகளிலே மிகவும் பிரதிபக்தியோடு சுவாமியிடத்திலே அபராத க்ஷமாபணம் பண்ணி கொண்டு போனான். இதை கண்டு சரியாத இதர மதத்தைச் சேர்ந்த திண்டி மதமி என்கிறவன் தான் ராமாபிரதயம் என்கிற ஒரு காவியத்தை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி விஷயமாக பண்ணி சுவாமியிடத்திலே காட்டினான். சுவாமியும் யாவவாபிரதயம் என்கிற ஒரு காவியத்தை கீதாச்சாரியன் மூலமாக பண்ணி அந்த திண்டி மதமியிடத்திலே காட்டுகிறார். பிந்தின கவியானவன் மகாவித்வானாலே தான் பண்ணின ராமாபிரயத்திற்கும் சுவாமி அனுகிரகித்த யாதவாபிரயத்திற்கும் ஏணி வைத்தாலும் எட்டாசு என்கிற உயர்ந்த நெடுவாசியை புரிந்து கொண்டு வெற்றி தலைவனுகிறான். சுவாமி யாதவாபிரய காவியத்தை ஸ்லாகித்த திறமேற்கொண்டு அதை பூஜித்து கொண்டாடுகிறான். அதோடு சுவாமி அம்சசந்தேசம் என்னும் கிரந்தத்தையும் பண்ணியருளினார். இதை கண்டு சுவாமியினுடைய வைதுஷ்யத்திற்கு அருகில் நாம் எல்லாம் நிற்க கூட முடியாது. அதையினாலே சுவாமியிடத்திலே போட்டி போட்டுக் கொண்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்பு என்று இப்பொழுது புரிந்துவிட்டது என்று சுவாமியிடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொண்டு விலகினானவன். பின்னர் அவன் சொன்னால், நான் மீண்டும் மீண்டும் படையறைந்து கூறுகிறேன், கவிதார்கிக சிம்மம் என்கிற விருதம் சுவாமி வேதிகளுக்கே தகும் கூறிவிட்டு சுவாமி விஷயமாக கேதே சஞ்சார கேதே என்கிற ஒரு மந்தன் குலோகத்தையும் சமர்ப்பித்து அங்கிருந்து விடைபெற்றுக் கொண்டு சென்றான் அந்த வெண்டி மகவி. பின்பு சுவாமியும் திருக்குடந்தை முதலான திவதேசங்களுக்கு எழுந்தருளி எம்பெருமான்களை திருவடி தொழுந்து திருக்குள்ளானைக்கு சென்று திருவனையிலே தீர்த்தமாடி அந்த எம்பெருமானையும் எம்பெருமாட்டையும் திருவடி தொழுது பெரியாழ்வார் திருவகாரத்தாலே புனிதமான திருவில்லிபுத்தூருக்கு சென்று பெரியாழ்வாரையும் பழபெருங்கோயிலுடையானையும் கொடி கொடுத்த நாச்சியாரையும் திருவடி தொழுகிறார். அந்த பாடவல்ல நாச்சியாரும் சுவாமி தேசிகனை நோக்கி அருளப்பாடிட்டு நாம் செய்தருளின உயர்ந்த உபனிஷத்தான திருப்பாவையில் உள்ள விசேஷ அர்த்தங்களை எல்லாம் நியாசமிசதி முதலான கருணாகதியினுடைய மேன்மையை கூறுகிற கிரந்தங்களாலே உலகிலே பிரகாசப்படுத்தினீரே என்று மிகவும் சந்தோஷமாக சுவாமியை புகழ்ந்தருளுகிறார் கோதாசிராட்டி. அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக சுவாமிக்கு தன்னுடைய திருமாலை முதற்க தீர்த்த பிரதாதாரிகளை எல்லாம் அனுகிரகிக்கிறாள். சுவாமியும் மிகுந்த பக்தி வினயத்தோட அவற்றை பெற்று உள்ளம் பூரித்து கோதா சுபியை அனுசந்திக்கிறார் கோதா திராட்சியின் திருமுன்பு. பின்னர் ஆண்டாளின் திருவடிகளில் சுவாமி விடை கொண்டு ஆழ்வார் திருநகரைக்கு எழுந்தருளி திருப்புலி ஆழ்வார் அடியிலே எழுந்தருளி இருக்கும் சுவாமி நம்மாழ்வாரை திருவடி தொகுதி நின்றார். சுவாமி நம்மாழ்வாரும் சுவாமியை நோக்கி அருளி செய்கிறார், நாம் அருளி செய்த திருவாய் மொழியில் உள்ள விசேஷ அர்த்தங்களை எல்லாம் நிக்ஷேப ரட்சை ரகசிய ரட்சை முதலிய கிரந்தங்களாக பிரகாசித்த உமக்கு பாரிதோஷிகமாக ஒன்றும் அமையாது, அதாவது பரிதாக ஒன்றும் கிடைக்காது என்று மிகவும் சந்தோஷத்துடனே வாழ்த்தி அருளி நம் திருவாய் மொழிக்கு நம் திருவுள்ளத்துக்கு மிக உகந்த வியாக்யானமான திருக்குறை பிரான் பிள்ளான் அருளி செய்த ஆறாயிரப்படிக்கு வியாக்யானமாக சில கிரந்தங்களை பண்ண கடவியல் என்று சுவாமி தேசிகனை நம்மாழ்வார் நியமிக்கிறார். அந்த நியமனத்துடன் தம்முடைய அனுகிரகமாக தீர்த்த பதாதாரிகளையும் சுவாமிக்கு அருளி செய்கிறார். சுவாமியும் நம்மாழ்வாரினுடைய நியமனத்தை சிறதாசித்து ஒளிந்து நின்றதுதான் ஆதிநாத பெருமாள் முதலிய எம்பெருமான்களையும் திருவடி தொழுது அங்கே இருந்து விடைகொள்கிறார். திருவன் பிரகாரத்திற்கு சென்று அந்த எம்பெருமானை திருவடி தொழுது மற்றும் உள்ள மலைநாட்டு கஷேத்திரங்களிலிருந்தும் எம்பெருமான்கள் திருவடி தொழுது கொண்டு மீண்டும் பெரிய கோவிலாகிற எழுந்தொழுகிறார் சுவாமி. ஸ்ரீரங்கத்திலே தீர்த்தமாடி அடையார் பெருமாளை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு சென்று குண்டரீகாட்ச பெருமாளையும் பங்கையத்தெல்வியாரையும் திருவடி தொழுது ஸ்ரீமோசத்திற்கு சென்று ஞானத்திரானை திருவடி தொழுகிறார். இப்படி பல விவேதங்களிலே எம்பெருமான்களையும் பிராட்டிமார்களையும் திருவடி தொழுது கொண்டு சுவாமி நாம் திருவதாரம் பண்ணியவுடைய பெருமாள் கோவிலை நோக்கி எழுந்து உரை வருகிறார். பெருமாள் கோவிலுக்கு எழுந்தவழி பெருந்தேவி தாயாரையும் தேர்தலாளர் பெருமாளையும் திருவடி தொழுது பல வருஷங்கள் பெருமாள் கோவிலேயே சித்தாந்த பிரவர்த்தனம் பண்ணி கொண்டு எழுந்தவழி இருக்கிறார். அப்பொழுது மிகவும் சமர்த்தனான மிகவும் பிரதானியான ஒரு பாம்பாட்டி சில துஷ்டர்களாலே சுவாமியிடத்திலே ஏவப்பட்டு சுவாமியிடத்திலே வந்து இவ்வாறு கூறுகிறான், மந்திரவாதத்திலே தாங்கள் என்னை ஜெயித்தால் சர்வதந்திர சுதந்திரம் என்கிற விருதமாகவே உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், அப்படி இல்லை என்றால் அந்த புரதமானது உங்களுக்கு தராது என்று சுவாமியை வாதத்திற்கு அழைத்தான். சுவாமியோ தனக்கு சமானமாக இல்லாதவருடன் எப்படி வாதம் பண்ணுவது என்று வெறுமனே இருந்து விட்டார். ஆனால் சிஷ்யர்களோ அவனை வெல்லுமாறு சுவாமியை பிரார்த்தித்தார்கள். சுவாமியும் சிஷ்யர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்க தம் முன்னால் தலையிலே தம் நகர்த்தாலே ஏழு கேள்களை கீறினார், அதாவது ஏழு கோடுகளை போட்டார். அதற்கு பிறகு அந்த பாம்பாட்டியை பார்த்து சொன்னார், பாம்பாட்டியே இனி என்ன பரீட்சை வேண்டுமானாலும் நீ பண்ணிக்கொள்ளலாம் என்று. அந்த பாம்பாட்டியும் தன்னிடத்திலே இருந்த சர்ப்பங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக ஏவினான். எந்த சர்ப்பத்தாலும் ஏழு போர்களையும் தாண்டி சுவாமியை நெருங்க முடியவில்லை. கடைசியாக ஒரு ராஜநாகத்தை ஏவி பார்த்தான். அந்த ராஜநாகமும் ஐந்து கோடுகளுக்குள்ளேயே நின்றுவிட்டது. ஏழாம் கோட்டுக்கு மேலே செல்லவில்லை. கடைசியாக அவனிடத்திலே இருந்த கொடிய விஷமுள்ள ஒரு உயர்ந்த ரக நாகத்தை இட்டான். அது ஏழு கோடுகளையும் தாண்டி சுவாமியின் அருகே சென்றது. அப்பொழுது சுவாமியோ, சர்ப்பங்களுக்கெல்லாம் எதிரியான, நமக்கெல்லாம் காவலனான கருட பகவானை தியானித்து கருட பகவான் திருவடிகளிலே பக்தி சிரத்தை துவக்க கருட தண்டகத்தை அனுசந்தித்தார், அருளி செய்தார். கருட பகவானும் சுவாமியினுடைய பக்திக்கும் சுவாமி அருளி செய்த கருட தண்டகத்துக்கும் உகந்து கீழே வந்து அந்த பாம்பை தம் அழகாலே கட்டி கொண்டு போய்விட்டார். பாம்பாட்டியும் சுவாமியை சேவித்து சுவாமியிடத்திலே பலவிதமாக புலம்பி சுவாமியிடத்திலே கெஞ்சுகிறான். அந்த ஒரு நாகத்தை வைத்துக் கொண்டுதான் நான் பழைப்பு நடத்திக் கொண்டிருக்கிறேன். அதையும் உங்கள் தெய்வம் வந்து கொட்டி கொண்டு சென்று விட்டது. இனி நான் எப்படி ஜீவித்தேன்? தயவு செய்து உங்கள் தெய்வத்தை பிரார்த்தித்து என்னுடைய அந்த பிழைப்புக்கு காரணமான ராஜநாகத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சுவாமி திருவடிகளே பிரார்த்திக்கிறான். சுவாமியும் தாம் முன்னே திருவகேந்திரபுரத்திலே அவருக்கு துடதந்தாசம் என்கிற கோத்திரத்தாலே மீண்டும் கருட பகவானை அந்த பாம்பை விட்டுச் செல்லுமாறு பிரார்த்தித்தார். கருட பகவானும் சுவாமியினுடைய பிரார்த்தனைக்கு திருவுள்ளம் குளிர்ந்து மீண்டும் அந்த பாம்பை தரையிலே போட்டுச் சென்றார். அந்த பாம்பாட்டியும் அந்த பாம்பை எடுத்துக்கொண்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி சுவாமியை தன்னந்தவர்த்தித்து சென்றான். பின்னர் சுவாமி பெருமாள் கோவிலிருந்து திருவேந்திர முறையானை மங்களாதாசனம் பண்ண வேண்டும் என்கிற அபிலாஷையோட திருமலைக்கு எழுந்தருளி திருவேந்திர முறையானை திருவடி தொழுது அங்கிருந்து விடைபெற்றுக் கொண்டு வந்து எம்பெருமானார் திருவதாரம் பண்ணியருளிய ஸ்ரீபெரும்பூரூரில் எம்பெருமானாரையும் திருவடி தொழுது பெரிய கோயிலாகிற ஸ்ரீரங்கத்தை நோக்கி புறப்பட்டார். ஸ்ரீரங்கம் செல்லும் மார்க்கத்திலே திருக்கோவலூர் அருகே ஒரு வனப்பகுதியில் ஒரு ராத்திரி சுவாமி தங்க நேர்ந்தது. அப்பொழுது சுவாமி தம்முடைய திருவாராசமூர்த்தியான அயக்ரீவ பெருமானுக்கு சலுகை முதலிய பிரசாதங்களை பண்ணி சமர்ப்பிக்க முடியாமல் அவையாலே சுவாமி சுத்தமான தீர்த்தத்தை அயக்ரீவ பெருமாளுக்கு அமுதெய்தித்து கண்டருள பண்ணி அங்கு எதுவும் சீகரிக்காமல் உபவாசத்தோடே ஒரு வைத்தியருடைய வீட்டின் திண்ணையிலே தங்கியிருந்தார். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரான வைத்தியர் இரவில் சுவாமியை எழுப்பி, சுவாமி ஒரு வெள்ளை குதிரை எங்களிடத்திலே உள்ள கடலைகளை எல்லாம் தின்கிறது. அந்த கடலைகளை விட்டுதான் நாங்கள் பிழைக்கிறோம். அந்த குதிரையானது அந்த கடலைகளை தின்னாதபடி நீங்கள் அதை கட்டிப்போட வேணும் என்று சுவாமியிடத்திலே பிரார்த்திக்கிறார். சுவாமியோ அவரை பார்த்து, வைத்தியரே சுத்தமான பாலம் கொண்டு வாருங்கள் என்று நியமிக்கிறார். அந்த வைத்தியரும் சுவாமியினுடைய நியமனத்துக்கு இணங்க பாலை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார். சுவாமி தம்முடைய திருவாராதன பெருமாளான அயக்ரீவ பெருமாளுக்கு அந்த பாலை கண்டுரூலம் பண்ணுகிறார். கண்டருள பண்ணிவிட்டு அந்த வைத்தியரை பார்த்து அருளி செய்கிறார், வைத்தியரே இனி உங்கள் கடமைகளை எங்கள் குதிரை பின்னாது என்று அருளி செய்கிறார். வைத்தியரோ சுவாமி குதிரைகளே கண்டித்து அசைத்து, சுவாமி ஏதோ குதிரைதான் நீந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து உங்களிடத்திலே முறையிட்டேன். அடியேனுக்கு எம்பெருமானே குதிரையாக வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு பரமபாகியம் கிடைத்ததே என மிகவும் மகிழ்ந்தான். மகிழ்ந்து மறுநாள் விடியற்காலையில் ஸ்ரீ அயக்ரீவ பெருமாளுக்கு மிகவும் விசேஷமாக ஆராதனம் பண்ணுவதற்கு தேவையான திரவியங்களை எல்லாம் சுவாமிக்கு சமர்ப்பித்து அயக்ரீவ பெருமாளையும் சுவாமியையும் பகுமுகமாக ஆராதித்தார் அந்த வைத்தியர். பின்பு சுவாமியும் யாத்திரையை தொடர்ந்து திருக்கோவலூருக்கு சென்று ஆயனாரை திருவடி தொழுது அங்கிருந்து திருவகீந்திரபுரத்திற்கு சென்று அங்கு சில காலம் பெருமாள் திராட்டைகளை மங்களாதாசனம் பண்ணிக்கொண்டு சித்தாந்த பிரவசனம் பண்ணிக்கொண்டு எழுந்துள்ளிருக்கிறார். சுவாமியப்படி சில காலம் திருவேந்திரபுரத்திலே தம்முடைய திருமலையிலே எழுந்தருளிக் கொண்டிருந்த நாளில் கிறிஸ்தர்கள் கிணறு வெட்டக்கூடிய கொத்தன் ஒருவனை சுவாமியிடத்திலே ஏவி சுவாமியிடத்தை இவ்வாறாக பந்தயம் கட்ட சொன்னார்கள். தேசிகனாகிற சுவாமியே, தாங்கள் அருமையான ஒரு கிணறை கட்ட வேண்டும். அப்படி கட்டினாலே உங்களுக்கு சர்வதந்திர சுதந்திர என்கிற விருது செல்லும். அப்படி தாங்கள் கிணறு கட்டவில்லையானால் இது உங்களுக்கு தகாது என்று சுவாமியிடத்திலே அவன் வந்து செய்தான். சுவாமியும் தம்முடைய திருமாளிகையிலேயே மிகவும் நேர்த்தியான ஒரு சிறந்த கிணறை கட்டி காட்டினார். அந்த கொத்தன் போற்று போனதை எண்ணி அசிங்கத்தாலே எடுக்கப்பட்டு சுவாமி திருவடிகளிலே விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சுவாமியினுடைய சகலகலா வல்லமையை நினைத்து சுவாமிக்கு வணங்கிச் சென்றான். சர்வதந்திர சுதந்திரர் என்கிற விருது சுவாமிக்கு தகுந்த விருதே என்று சுவாமியிடத்திலே விண்ணப்பித்துச் சென்றான். சுவாமியும் சில நாள் கழித்து திருவகேந்திரபுரத்திலிருந்து வடைகொண்டு வீரநாராயணபுரத்திற்கு எழுந்தருளி ஸ்ரீமன் நாதமுடிகளை திருவடி தொழுந்து நின்றார். ஸ்ரீமன் நாதமுடிகளும் சுவாமியை குளிர கடாட்சி சித்தாந்த பிரவசன முகமாக பல கிரந்தங்களை நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு மகா உபகாரம் பண்ணி கொண்டு வருகிறீர் என்று கோர முகந்தருளி சுவாமி நம்மாழ்வாரின் நியமனத்தை தலைக்கட்ட கடவீர் என்றும் ஸ்ரீமன் நாதமுனிகள் சுவாமி தேசிகளுக்கு அனுகிரகிக்கிறார். சுவாமியும் அடியேன் அப்படியே செய்கிறேன் என்று உத்தரம் சொல்லி மிகவும் விடயத்தோட ஸ்ரீமன் நாதமுனிகளிடத்திலே விண்ணப்பித்து ஸ்ரீமன் நாதமுனிகளினுடைய பிரசாதங்களாக தீர்த்த பிரசாதாதிகளை எல்லாம் பெற்றுக் கொண்டு அங்கே தேவதான எம்பெருமான் மன்னனாரையும் திருவடி கொண்டு மன்னனாரினுடைய பிரசாதத்தை பெற்றுக் கொள்கிறார். மன்னனாரும் சுவாமியை குளிர்கலாட்சி தருளி நான் திருமந்திரம் துவயமந்திரம் கர்மஸ்லோகம் என்கிற ரகசியங்களை வெளியிட்டருடைய சரணாகதி மார்க்கத்தை ஒரு கத்தியத்தாலே பிரகாசனம் பண்ணினாரே எம்பெருமானார், அந்த எம்பெருமானாரிடத்தில் உள்ளபடி அவரனுடைய நியமனத்தாலே சரணாகதி லோகத்திலே பிரகசனம் பண்ணக்கூடிய விதமாக பல கிரந்தங்களை செய்து உலகத்தாரை திருப்பி சரணாகதி சாஸ்திரத்தை பிரகாசிப்பிக்கிறீர் நீங்கள், உங்களுக்கு தகுந்த பாரிதோஷகம் ஒன்றும் இல்லை என்று அருள் செய்து நம்முடைய திருமாலை திருப்பதி வட்டம் உடைய பிரசாதங்களை எல்லாம் மன்னனார் சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகிக்கிறார். சுவாமி மன்னனாரை சேமித்துக் கொண்டு மன்னனார் நியமனத்தோடு மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்து வருகிறார். ஸ்ரீரங்கம் எழுந்தவனை பெரிய பிராட்டியாரையும் பெரிய பெருமாளையும் திருவடிதோடு சித்தாந்த பிரவசனம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். அப்போது சுவாமியோடைய வைபவத்தையும் பிரபாவத்தையும் கேள்விப்பட்டு பல பிரதேசங்களில் இருந்து வந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சுவாமியை ஆசிரியித்து சுவாமியிடத்திலே ஸ்ரீபாஷ்யம் முதலான வேதாந்த சாஸ்திரங்களை எல்லாம் காலக்ஷேபம் பண்ணி வெற்றிகளானார்கள். அதே சமயத்தில் சில மந்த புத்தியுடைய சாது ஸ்ரீ வைஷ்ணவர்களோ தங்களுக்கு ஸ்ரீபாஷ்யம் போன்ற கடினமான கிரந்தங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லாத காரணத்தினாலே சுவாமியை தண்டம் சமர்ப்பித்து சுவாமியின் திருவடிகளிலே பிரார்த்தித்தார்கள். சுவாமி எங்களுக்கு வெற்றிகளைப் போல காலக்ஷேபம் பண்ணக்கூடிய அளவுக்கு உசந்த ஞானமில்லை, அதையாலே எங்களுக்கும் சுலபமாக புரிகிறவையாக தத்வகித புருஷார்த்தங்களையும் ரகசியார்த்தங்களையும் விசேஷார்த்தங்களையும் எளிய கிரந்தங்களாக அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். சுவாமியும் மிகவும் உகப்போடே ஸ்ரீ சம்பிரதாய பிரசித்தி என்கிற கிரந்தத்தை அருளி செய்தார். அதைத் தொடர்ந்து தத்துவ பதவி, ரகசிய பதவி, தத்துவ நவநீதம், ரகசிய நவநீதம், தத்துவ மாத்திரை, ரகசிய மாத்திரை, தத்வரத்னாவளி, தத்வரத்னாவளி பிரதிபாத்திய சந்திரகம், ரகசிய ரத்னாவளி, ரகசிய ரத்னாவளி உதயம், தத்வந்திரய துலகம், சார சங்கிரகம், சாரசாரம் முதலிய கிரந்தங்களை எல்லாம் அருளை செய்து கால சரணாகதியினுடைய மேன்மையை சொல்லக்கூடிய விதமாக அபயப்பிரதான சாரம் என்கிற கிரந்தத்தையும் அருளை செய்து தத்வபிகாமணி என்கிற ஒரு கிரந்தத்தையும் சுவாமி அருளை செய்தார். பின்னர் வராக பெருமாள் திருவாய் மலர்ந்தருடைய வராக கர்ம ஸ்லோகத்திற்கு வியாக்கியானமாக ரகசிய பிகாமணி என்கிற ஒரு கிரந்தத்தையும் சுவாமி அருளி செய்தார். அதிலே சரணாகதியினுடைய மேன்மை மிகவும் பறக்க பேசப்பட்டிருக்கிறதாம். அளவந்தார் தாம் அருளி செய்த ஸ்தோத்ர ரத்னம் என்னும் ஸ்தோத்திர கிரந்தத்தில் எம்பெருமானையும் ஆச்சாரியர்களையும் குறித்து நாம் கைகூப்பி அஞ்சலி தந்துகிறோமே, அந்த அஞ்சலியினுடைய மகிமையை ஒரு ஸ்லோகத்தாலே அருளி செய்தார். ஆனால் நம்முடைய சுவாமி தேசிகனோ ஆளவந்தாரினுடைய அஞ்சலி விஷயமான அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு வியாக்கியான ரூபமாக அஞ்சலியினுடைய மகிமை, அதாவது எம்பெருமானை நோக்கி நாம் அஞ்சலி பண்ணினோமானால் அந்த எம்பெருமான் கரைந்து விடுகிறான், உள்ளம் உருகி விடுகிறான், நம்மை நோக்கி அஞ்சலி பண்ணிய இந்த பக்தனுக்கு நாம் என்ன கொடுக்கலாம் என்று துடிக்கிறான் என்று அஞ்சலியினுடைய மகிமையை லோகத்திலே பிரகாசனம் பண்ணும் விதமாக அஞ்சலி வைபவம் என்னும் கிரந்தத்தை சுவாமி அருளி செய்தார். பின்னர் சம்பிரதாயத்திலே முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய 100 விஷயங்களை தொகுத்து பிரதான சதகம் என்கிற கிரந்தமாகவும் சுவாமி அருளி செய்தார். அடுத்தபடியாக உபகார சங்கிரகம் என்னும் ஒரு உயர்ந்த கிரந்தத்தை சுவாமி அருளி செய்தார். அதாவது எம்பெருமான் இந்த லோகத்தை சிருஷ்டித்து லோகத்திலே ஜீவாத்மாக்களாக நம்மையும் சிருஷ்டித்து நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று அறிவித்து கெட்டதுகளை தவிர்த்து நல்லதுகளை செய்து நல்வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில் திவ்யதம்பதிகளாகிற தங்களின் திருவடிகளை அடைவதற்கு தத்வகித புருஷார்த்தங்களையும் உபதேசிக்கிற விதத்திலே வேதம் முதலிய சாஸ்திரங்களை எம்பெருமான் லோகத்திலே பிரகாசனம் பண்ணி அருளினான். அந்த வேதம் எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்கிற காரணத்திற்காக புராணங்களையும் இதிகாசங்களையும் எம்பெருமான் அருளி செய்தான். பின்னர் அவற்றாலும் நாம் தெரிந்தவண்ணாத பொழுது நமக்கு பல சாஸ்திரங்களை அருளி செய்தான், பல ஆச்சாரியர்களை அருளி செய்தான். தானே பல ஆச்சாரியர்களாக அவதாரம் பண்ணி அருளினான், ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணியவர்களினான், திலீபவந்தன் வலிய சாஸ்திரங்களை எல்லாம் நமக்கு கொடுத்தான். இப்படி எம்பெருமான் தானே ஆச்சாரிய புருஷர்களாக அனுப்பிரேத அவதாரம் பண்ணி நம்ம எல்லாம் திருத்தி பணி கொண்டு தம் திருவடிக்கு சேர்த்துக் கொள்ளுகிறான். ஆக லோகத்தை சிருஷ்டி பண்ணியது முதல் ஒவ்வொரு ஆத்மாவும் தம் திருவடிகளில் வந்து அடைந்து நித்தியானுபவம் நித்தியானந்தம் பெறுகிற வரை எம்பெருமான் நமக்கு உபகாரம் பண்ணி கொண்டேதான் இருக்கிறான். என்று அந்த எம்பெருமானினுடைய உபகாரங்களை எல்லாம் சங்கிரகித்து, அந்த உபகார பரம்பரையை சங்கிரகித்து உபகார சங்கிரகம் என்னும் ஒரு கிரந்தத்தை சுவாமி அருளி செய்தார். பின்னர் சார சங்கிரகம் என்னும் ஒரு கிரந்தத்தையும் சுவாமி அருளி செய்தார். அதன் பிறகு பரமபத சோபானம் என்கிற ஒரு கிரந்தத்தை சுவாமி அருளி செய்கிறார். அதாவது ஜீவாத்மாவானவன் இந்த பிரகிருதி மண்டலத்திலிருந்து அப்ராக்கிருத லோகமான பரமபதத்திற்கு செல்ல வேண்டுமானால் 9 படிகளை ஏறி செல்ல வேண்டும். அந்த 9 படிகளானவை என்னென்ன என்று பார்த்தோமேயானால் விவேகம் நிர்வேதம் முதலிய படிகள் அவை. அவற்றையெல்லாம் பரமபத சோபான வியாக்யானங்களிலே விவரமாக காணலாம். அப்படி ஜீவாத்மாவானவன் எம்பெருமானை அடைவதற்கு என்னென்ன நிலைகளையெல்லாம் கடக்க வேண்டும் என்று அந்த நிலைகளை படிகளாக உருவகம் பண்ணி சுவாமி பரமபத சோபானம் என்கிற கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார். சோபானம் என்றால் படி என்று பொருளாம். இப்படி சுவாமி சிஷ்யர்களுடைய பிரார்த்தனையின் பேரில் பலவிதமான கிரந்தங்களை அருளி செய்து எல்லோருக்கும் ஞான பிரதானம் பண்ணி கொண்டு எழுந்தருளியிருந்தார். இப்படியாக வருகிற நாளில் சுவாமி திருவடிகளிலே முதல் முன்னமே ஆசிரியத்திருந்த வீரவள்ளி பேரவலாலயம் என்னும் மகாத்மா அதிகமான விரக்தி ஏற்பட்டு உடனே சன்னியாசாசிரமம் ஸ்வீகாரம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சுவாமி திருவடிகளிலே பிரார்த்திக்கிறார். சுவாமியும் அவருக்கு பிரேஷமந்திர உபதேசம் செய்து சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணி வைத்து பேரருளாசிரியர் என்ற திருநாமம் சாற்றி அருளுகிறார். உடனே அந்த வீரவள்ளி பேரருளாலயம் என்பவரினுடைய சகாத்தியாயியான வீரவள்ளி கிருஷ்ணமாச்சாரிய சுவாமியும் தமக்கு சந்நியாசத்திலே துறை உள்ளது, தமக்கும் சந்நியாசம் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க நம் சுவாமி அவருக்கும் பிரேஷமந்திர உபதேசம் பண்ணி வைத்து துரியாசிரம ஸ்வீகாரம் செய்தருளி அவருக்கு வெண்ணைக்கூத்த ஜீயர் என்று திருநாமம் சாத்தி அருளுகிறார். இதை பார்த்த கொமாண்டூர் அப்பை என்கிற சுவாமியும் சுவாமி திருவடிகளிலே ஆசிரியத்திருந்தவர் தமக்கும் சந்நியாசம் பண்ணி வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க அவருக்கும் தேசமந்திரோபதேச பூர்வகமாக சந்யாசாசிரமம் சீகரித்தருளி பிரபாகர ஜீயர் என்கிற திருநாமத்தை சாற்றுகிறார் சுவாமி. நம் சுவாமியினுடைய ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேப சாமர்த்தியத்தை சேவித்து வியந்த பிரேலோகாச்சாரியர் என்கிற ஆச்சாரியன் நம் சுவாமியை ஆசிரியத்து ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபமும் இதர ரகசிய கிரந்த காலக்ஷேபங்களும் பண்ணி சுவாமியினுடைய காலக்ஷேப சாமர்த்தியத்திலே ஆழங்கால் பட்டு சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திகளிலே ஆழங்கால் பட்டு சுவாமி விஷயமாக தேனினும் இனிய செந்தமிழாலே ஒரு தனியனை அருளி செய்கிறார். அதுவே நாம் தேசிக பிரபந்தத்திற்கு அனுசந்தானத்திலே வைத்துக் கொண்டிருக்கும் பிரசித்தமான தனியன். சீரொன்று தூப்புள் திருவேங்கிரமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்த்து கோமளவும் வாழ்வு என்கிற தனியன். அதாவது புகழுக்கு இருப்பிடமான தூப்பிலும் அவதாரம் பண்ணிய சுவாமி தேசிகன் அருளி செய்த கிரந்தங்களில் ஒன்றே ஒன்று மட்டும் போதும் இந்த ஜீவாத்மாவானது எம்பெருமான் திருவடிகளை அடையும் வரைக்கும் என்கிற அர்த்தத்தோடு சுவாமியினுடைய ஏற்றத்தையும் சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திகளின் மகிமையையும் இந்த தனியனிலே சங்கிரகித்து காட்டியுள்ளார் பிள்ளையோகாச்சாரியர். சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நம்முடைய சுவாமியை வாதத்திற்கு அழைத்தார்களாம். நம் சுவாமியோ இதர மதத்தவர்களோடு வாதம் செய்து அவர்களை நசித்தேனே தவிர நம்மவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களோடு வாதம் செய்ய மாட்டேன் என்று மறுத்துவிட்டாராம். ஆனால் அவர்களோ ஒருவேளை நம்முடன் வாதம் பண்ணுவதற்கு சுவாமிக்கு சாமர்த்தியம் பத்தாமல் நின்று விட்டாரோ அல்லது நம்மை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லையோ என்று தப்பான எண்ணங்களை கொண்டு பாதரட்சைகளாலே ஒரு மாலையை கட்டி சுவாமியினுடைய திருமாளிகை வாசலிலே தொங்கவிட்டார்களாம். சுவாமி ஏதோ அவசர காரியமாக திருமாளிகையிலிருந்து வெளியே நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பாதரட்சை மாலையை கவனிக்காமல் சென்று விட்டார். இந்த பாதரட்சைகளானது சுவாமியினுடைய திருமுடிகளை தீண்டிவிட்டன, சுவாமி புறத்திலே பட்டன. அப்பொழுது சுவாமி அந்த பாதரட்சை மாலையை பார்த்து கூறுகிறார், கர்மாவலம்பகாக கேசித் கேசித் ஞானாவலம்பகாக பயந்து ஹரிதாசனாம் பாதரட்சாவலம்பகாக என்று அருள் செய்கிறார். இந்த ஸ்லோகத்தை என்ன அர்த்தம் என்று பார்த்தோமேயானால், ஜீவர்கள் எம்பெருமான் திருவடிகளை அடைவதற்கு உபாயமாக சிலர் கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறார்கள், அவர்களுக்கு கர்மயோகத்தால் மோட்சமாம். சிலர் ஞானயோகத்தை கடைபிடிக்கிறார்கள், அவர்களுக்கு ஞானயோகத்தாலே மோட்சமாம். ஆனால் அடியேனுக்கோ கர்மயோக தளவுக்கோ ஞானயோக தளவுக்கோ மிகவும் சிரத்தையில்லாமல் அவ்வளவு கஷ்டப்படாமல் மிகவும் சுலபமாக ஹரிதாசர்கள் என்று திருநாமம் கொண்ட எம்பெருமானினுடைய பக்தர்களான பாகவதோத்தமர்களின் ஸ்ரீபாதுகைகளை தலையில் சுமப்பதன் மூலமாகவே எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளை கொடுத்து விடுவான், பாகவத ஸ்ரீபாதுகா சம்பந்தத்தாலே எனக்கு மோட்சம் கிடைத்துவிடும் என்று அனுசந்தித்தாராம். சுவாமியினுடைய இந்த உயர்ந்த ஆத்மகுணத்தை ஆத்மகுண பூர்த்தியை பார்த்து அந்த அசூயாலுக்கள் சுவாமியினுடைய கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு சுவாமி திருவடிகளிலே சேவித்து அபராத கமரவணம் பண்ணிக்கொண்டு அதற்கு சுவாமியிடத்திலே இப்படி வம்பு துப்புகளெல்லாம் பண்ணாமல் சுவாமியின் திருவடிகளிலே பிரமணர்களாய் சுவாமியை ஆசிரியித்து சுவாமியினுடைய வழிகாட்டுதலின் பேரில் வீழ்ந்து போனார்களாம். இதற்கு மேற்பட்டு சுவாமியினுடைய வைபவத்தை அடுத்த உபன்யாசத்திலே விஞ்ஞாபிக்க பிராப்தமாகிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நம வாசிபசிரோபங்க பஞ்சானன பராக்கிரம ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய ஸ்திரம் விஜயதாம்புவி ஸ்வரிஹ்வாக்ரசமாசீன துரங்கானனஹேஷிதை சுனிரஸ்த விவக்ஷாய ஸ்ருத்யந்தார்யாய மங்கலம் ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே சனகோபராமானுஜ தாத்தையார்ய மகாதேசிகாய நம.